அன்பேயாருயிரே ஆசை பூங்கிளியே உன்னை பார்ப்பதற்கே உயிரே உருகுது என் மனமே உயிரே உருகுது என் மனமே உன்னை பார்ப்பதற்கே உயிரே உருகுது என் மனமே ஜீவன் ஓயும் முன்னே வருவேன் ஜீவன் ஓயும் முன்னே நான் வருவேன் உன்னிடமே அன்பே ஆருயிரே ஆசை பூங்கிடியே அழிந்தாலும் உண்மை காதல் நேசம் அழியாது பெண்மானே உன்னை நினைத்தே நான் ஓடாய் தேந்தே உருவம் குலைந்தேதான் போனேனே என் காதலின் சின்னமே அன்னமே மண்ணில் நான் இங்கே மறைந்தாலும் மயிலே உன் எண்ணம் மறையாது கண்ணே என் தேகம் சாய்ந்தாலும் காற்றாய் உனை தேடி வருவேனே அன்பே உன்ன ஜீவன் ஓயும் முன்னே நான்